గాయత్రీ ఛంద ఇంద్రో దేవతా అధియా నమామి భగవద్పాద శంకరం లోక శంకరం. ఉలహం పూరా నన్నార్కణన్ను కాంచీ కామకొట్టి పెరిగివాళ్ళుడే మూచు కాద్దు, పరమేశ్వరుడయ మూచు కాద్దు, ఇది వేదమును చెల్లిరుకు. ఇప్పేర్పట్ట వేదతలే ఉయర్ంద వేదం సామవేదం, వేదానాం సామవేదోస్మిన్ని కన్నపిరాన్ గీతేల చెల్లిరుకాళ్. சாமவேதத்தை பத்தி சொல்லும் பொழுது நிறைய சொல்றாள், ரிக் மாதா சாம பிதா அப்படின்னு சொல்லி. அப்பேற்பட்ட ஒரு சாமவேதத்தை ஊகம் ரகசியம் அப்படிங்கிற பாகத்தை இந்த ஒலி நாடாவில் உலகம் பூரா நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளங்கள் கொண்டவாதான் வேத பிரச்சார சமிதிக்காரா. அந்த வேத பிரச்சார சமிதிக்காரா ஊர் உலகம் நாடு நகரங்கள் பூரா ஒவ்வொரு வீட்லையும் இந்த சாமவேத ஒலி நாடா ஒலிச்சதுன்னு சொன்ன அந்த குடும்பத்தில் மகாலட்சுமி